ருக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தை தரச்சவளே நெஞ்சில் மஞ்ச தச்சு கூடி கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே ஓம் பொருசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாறு தாயே குருக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தை தரச்சவளே நெஞ்சில் மஞ்ச தச்சு கூடி கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே ஓம் பொருசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாறு தாயே ஒரு சுத்தமணியாக என்ன கொஞ்சமா